கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துன்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துன்தன்னை பிறவி பெறும் தனே புண்ணியம் யாமோடையோம். பிறவி பெறும் தனே புண்ணியம் யாமோடையோம். பிறவி பெறும் பிறவி பெறும் தனே புண்ணியம் யாமோடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை. சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவாணி தாரா பறையேலோரெம் பாவாய். இறைவாணி தாராய் பறையேலோரெம் பாவாய். ஆ ஆ.